ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாயிருக்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. வானவில்லில் நடந்து சென்று சிரித்திருக்கும் நட்சத்திர பூ பறித்தோ, வெள்ளிப்பீரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதித்தோ, நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் இனிக்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவொன்று கிடையாது. வெள்ளிப்பீரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதித்தோம், நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது இது போல் கனவொன்று கிடையாது.